அசோக் வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டுகள் சென்று அந்த தென்னை மரத்தில் தங்குது இல்லையா முட்டை விடுறதுக்காக, அதில் பெரும்பாலான மரங்களோட குருத்துகள் வரும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்கோளால் வெட்டினது மாதிரி வரும். அதாவது இது மாதிரி வண்டுகள் வந்து முட்டையிடும்போது அந்த மட்டை இடுக்குகளில் தான் போய் முட்டையிடும். அந்த குருத்து இடுக்கில், மட்டை இடுக்குகளில் அந்த இதை தொலைச்சிட்டு தான், அந்த இடத்துல தான் கடிச்சிட்டு தான் முட்டையிடுற நாளில் தான். மற்றபடி வண்டுகள் வந்து தென்னை இலையை சாப்பிட்டுலாம் வாழறதில்லை. காண்டாமிருக வண்டு தென்னை ஓலை வந்து அவைகளுக்கு உணவுகளும் கிடையாது. தென்னை ஓலைகளையே தொடர்ந்து சாப்பிட்டு வாழற வண்டுகள் காண்டாமிருக வண்டுகள் கிடையாது. முட்டையிடுவதற்காக மட்டுமே அவைகள் அந்த குருத்துக்குள்ளே போய் தங்குது. சரியா, அந்த இடத்துல நீங்கள் தென்னை மரத்தில் செத்து போன இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புழுக்க அந்த வண்டுகள் இருக்கும், அந்த கூண்டு புழுக்கள் இருக்கும். கூண்டு புழு பருவத்தில் தான் அது வந்து அந்த குருத்தை சாப்பிடுது. மற்றபடி வளர்ந்த நிலையில் உள்ள வண்டுகள் வந்து அதை சாப்பிட்றதில்லை. அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி குப்பைகள் கிடைக்காத இடங்கள்லேயும், உலர்ந்து போன குப்பைகள் நிறைய மூடாக்கு மாதிரி இருந்து அந்த புழுக்கம் ஏற்படாத இடத்துல, அந்த தேவையான அளவு இந்த சாணத்தில் இருக்கின்ற அந்த வெப்பம் மாதிரி அந்த சூழ்நிலை கிடைக்காத இடங்களில் தான் இது தென்னை மரத்தை தேடி போய் அங்கே போய் முட்டையிடுது. உண்மையில் நம்ம ஏற்கனவே சொன்னால நெல் பயிரில் வந்து அந்த குருத்தி வந்து முட்டை விடுது, அதில் வந்து குருத்து புழு உருவாகுதுன்னு. அது மாதிரி தென்னை மரத்துக்கு நிறைய கிளைகள் விடுற வாய்ப்பு இருந்தால் கிளை விட்டுரும். அந்த குருத்தியை தாக்கினதில் பக்கத்தில் நெல் பயிரில் பல கிளைகள் வந்துடும். அந்த குருத்தியை தாக்கின இடத்துல பல கிளைகள் வந்து பல கதிர் வரும். ஆனால் தென்னை மரம் ஒரே ஒரு கிளை மட்டுமே உள்ளது இல்லையா, அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் காண்டாமிருக வண்டு தாக்குன இது பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் போட்டு வெட்டினது மாதிரி இருக்கும். அதை தாண்டி மறுபடியும் கொஞ்ச நாளில் தென்னை மரம் உதறிக்கிட்டு அதை கடந்து வெளியில் வந்துடும். அதாவது அந்த வண்டை எதிர்த்து தானாக வெளில வந்துடும். அந்த முட்டைகள்லாம் பக்கத்தில் மட்டை எடுக்கல மாட்டி சிக்கி அழிஞ்சிரும், அது இதாகிடும். சில அபூர்வ மரங்கள், பலமிழந்த மரங்கள், அந்த மாதிரி மரங்களில் மட்டும்தான் தென்னை மரம் வந்து சிக்கிக்கும். அதை நான் வந்து பார்த்துருக்குறேன். நிறைய நீர் சாரம், அதாவது எப்படி சொல்லுவோம், மிக அதிகமான நீரை குடித்து நிற்கின்ற என்ன சொல்லுவோம், அந்த தழைச்சத்து மிகுந்த தென்னை மரங்களை தான் இதோட பாதிப்புக்கு வரும். நார்ச்சத்து மிகுந்த நல்ல தட்பவெப்ப நிலையில், நல்ல உலர்ந்த நிலையில் இருக்கிற தென்னை மரங்களை வந்து இந்த வண்டுகள் தாக்க முடியாது. அவ்வளோ வலிவோடு இருக்கும், ஆரோக்கிய தெளிவாக இருக்கும் அது. இதை வந்து இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது சொல்கிறான்ல, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் அப்படின்னு. அதுக்காக நம்ம வேளாண்மை துறையில் கூட சொல்லுவாங்க, சாணியெல்லாம் நிறையா சேர்த்து வைக்காதீங்க, தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் சாணக்குழிகள்லாம் வைக்காதீங்க, அங்கே வந்து அந்த வண்டுகள் வந்து முட்டையிட்டுடுது அப்படிம்பாங்க. தென்னங்குருத்துகளை சாப்பிட்டு காண்டாமிருகல் வண்டுகள் வந்து வாழறதில்லை. அது தென்னங்குருத்தை கடிக்கிறதே வந்து அங்கே முட்டையிட்டு வாழறதுக்கு, தங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக தான் அங்கே போகிறது. மற்றபடி அது முட்டையிடுறது தான், முட்டையிடுற இடத்துல தான் அந்த குருத்துகள் வந்து அழியும். அந்த குருத்துகள் சாதாரணமாக வெட்டி இருக்கிற இடம், சில இடங்கள் வந்து அதை கடந்து அது வந்துடும். சில இடங்களில் தான் அது பலவீனமான தென்னை மரங்களில் தான் குருத்து உள்ள தொலைச்சிட்டு போய் அங்கே போய் முட்டை விட்றோம். அங்கே தான் அந்த புழுக்கள் வந்து அந்த குருத்தை சாப்பிட்டு அங்கேயே கூடு கட்டிக்கிட்டு அது வந்து அந்த மரத்தை அழிச்சிட்டு வெளியில் வந்துடும். அதுலேயும் சில இடங்களில் மரங்கள் வந்து தங்களுடைய குருத்துக்களை வந்து அந்த புழுக்களை ஒதுக்கிட்டு மேலே வந்துடும். மரங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, தென்னை மரத்தில் வந்து குருத்தா கத்திரிக்கோளால் வெட்டினது மாதிரி குருத்து குருத்தாக வரும். சில குருத்துகள் வெட்டுப்பட்டு குருத்து மட்டைகள் கூட கீழே வரும், மறுபடியும் திருப்பி வந்துடும் மரம். அதனால் இதை வந்து காண்டாமிருக வண்டோட நோக்கம் வந்து தென்னையை அழிக்கிறது இல்லை, தென்னை மரத்து உள்ளதான் முட்டை விடணுங்கிறது காண்டாமிருக வண்டோட நோக்கம் கிடையாது. சரியா, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களெல்லாம் அது தன்னுடைய இனத்தை டெவலப் பண்ணிட்டு போகுது. அது மாதிரி தான் சாணத்துலேயும் முட்டை விட்டு அது குஞ்சு பிடிக்குது. சரியா, நன்றி, வணக்கம்.